கதையும் கட்டிடப்பா. ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டப்பா. ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுட்டப்பா. சளி அணி வாக்கி இது பிரைவேட் பார்ட்டி தான். டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான். பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான்.